சொல்லு, என் நெஞ்சுக்குள்ளே யார் என்று சொல்வேன். பத்துக்குள்ளே நம்பர் ஒன்னு சொல்லு, என் நெஞ்சுக்குள்ளே யார் என்று சொல்வேன். சொல்லு, என் நெஞ்சுக்குள்ளே யார் என்று சொல்வேன். ஐந்து என்கிறாய், என் ஐந்து நிலம் அவள், ஐந்து புலன்களில் என்னை ஆட்சி செய்பவள். அவள் வேறு யாரு கண்ணாடி பாரு. பத்துக்குள்ளே நம்பர் ஒன்னு சொல்லு, என் நெஞ்சுக்குள்ளே யார் என்று சொல்வேன். பதில் சொல்லு மீனாச்சி, எஸ்கி மொக்கள் நாட்டில் அட ஐசை என்ன புதுசா, காமராஜன் உதட்டில் அட கெஸ்ஸு என்ன புதுசா. அட கெஸ்ஸு என்றால் உதடுகள் பிரியும், தமிழ் மொத்தம் என்றால் உதடுகள் இணையும். தமிழ் மொத்தம் போடு. பத்துக்குள்ளே நம்பர் சொல்லு, என் நெஞ்சுக்குள்ளே யார் என்று சொல்வேன். உணர்ச்சித்தியாக ஏன் உள்ளத்தை மறைத்தாய் நீயாக. தண்ணீரில் விழுந்த நிழல் போல நான் நனையாமல் இருந்தேன் நானாக. தூரம் நின்று பார்த்தால் நீ பஞ்சடைத்த மேரி, நெருங்கி வந்து பார்த்தேன் நீ நெஞ்சழுத்த காரி. பத்துக்குள்ளே நம்பர் ஒன்னு சொல்லு, என் நெஞ்சுக்குள்ளே யார் என்று சொல்வேன். பத்துக்குள்ளே நம்பர் ஒன்னு சொல்லு, என் நெஞ்சுக்குள்ளே யார் என்று சொல்வேன். சொல்லு, என் நெஞ்சுக்குள்ளே யார் என்று சொல்வேன். ஐந்து என்கிறாய், என் ஐந்து நிலம் அவள், ஐந்து புலன்களில் என்னை ஆட்சி செய்பவள். அவள் வேற யாரு கண்ணாடி பாரு. பத்துக்குள்ளே நம்பர் ஒன்னு சொல்லு,